நஞ்சாமலையே புனையே எண்ணி வாழ்வே துணிவே மலை நினைவே கிரிவலம் வந்தேன் முழு நிலவினில் வாழ்வின் முழு பயன் அடைந்தேன் அண்ணாமலையே அஞ்சாமலையே பாதிபாகமான உமையும் வளமே தருவாடே நினைத்தவுடனே நிம்மதி தருவாய் அடிமுடியில்லாருணையே நினைத்து நினைத்து தினம் தொழுதேன் வருவாய் வருணா பொழிவாய் நின்னருளே அண்ணாமலையே அஞ்சாமலையே எங்கும் ஒலிக்கும் நமச்சிவாயம் ஏதிலும் ஒலிக்கும் நமச்சிவாயம் அம்பலத்தில் ஆடும் ஈசன் ஜதியில் ஒலிக்கும் நமச்சிவாயம் எங்கும் ஒலிக்கும் நமச்சிவாயம் ஏதிலும் ஒலிக்கும் நமச்சிவாயம் அம்பலத்தில் ஆடும் ஈசன் ஜதியில் ஒலிக்கும் நமச்சிவாயம் ஐந்தெழுத்தான மந்திரமே ஐம்பெரும் சக்திகள் அடங்கிடுமே ஆயிரம் மலை இருந்தாலும் அண்ணாமலை போல் வருமா ஆயிரம் தலம் சேர்ந்தாலும் கருணையீடாகுமா ஒரு முறை போய் வந்த பின்னும் காந்தன் போல் எழுக்குதே மலையடியந்தன் தாய்மடியே வந்தே இடம் தேடியே அண்ணாமலையே அஞ்சாமலையே புனையே எண்ணி வாழ்வே துணிவே மலை நினைவே கிரிவலம் வந்தேன் முழு நிலவினில் வாழ்வின் முழு பயன் அடைந்தேன் அண்ணாமலையே அஞ்சாமலையே.